என்ன வேகம் நில்லுப்பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாமா. சண்டே பிச்சர் மண்டே பீச்சு டூஸ்டே சர்க்கஸ் வென்ஸ்டே டிராமா. நம்ம போவோம் ஜாலியாக பாமா, என்ன வேகம் நில்லு பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாமா. நாணம் என்பதென்ன, நீயும் பார்த்ததில்லை, உன்னை பார்ப்ப பின்னே நானும் பார்த்ததில்லை. கடவுள் என்ன செய்வா, பெண்ணை படைத்து நின்றா, பெண்ணை படைத்த பின்னே கண்ணை மூடிக்கொண்டா. தந்தை பிட்டம் மண்டே பிட்டு தூசே சர்க்கஸ் வென்ஸ்டே டிராமா. நம்ம போவோம் ஜாலியாக பாமா, என்ன வேகம் நில்லுப்பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாமா. பாடம் என்பதென்ன, கண்ணால் சொல்ல வேண்டும், தன்னால் புரிய வேண்டும். தந்தை பிச்சம் மண்டே பிச்சு தூசே சர்க்கஸ் தேட்டா. நம்ம போவோம் ஜாலியாக பாமா, என்ன வேகம் இருப்பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாமா.